శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిసత్తాం సదాసతి యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. కర్ణనుడి వైభవత్ நாம இப்ப பார்த்துருக்கோம். இதுல பூத்தன சாத்தனம் என்கிற தலைப்புல பேச்சியை வதம் பண்ணின விஷயத்தை நாம பார்த்தோம். அதுல ஒரு கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொன்ன அம்மாவாக அம்மா என்கிற ரூபத்துல அவ கள்ளத்தனத்தினால விஷத்தை விஷம் கலந்த பாலை கண்ணனுக்கு கொடுத்து கண்ணனை வதம் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அந்த கண்ணனுக்கு தன்னுடைய பால் இதை உபகாரமா சமர்ப்பிக்கிறான்ற முறையில பெருமாள் எடுத்துக்கிறேனா, அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த இடத்துல தயாசதகத்துல சாதிக்கிற ஔசுக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதானே மதப்பிரசாதயுமிச்சதி மே மனஸ்துவாம் அலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி சாம்யஸ்யஹோ விஷகிரீஷதிருதாதயே த்வம். தயாதேவி மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவள், திருவேங்கடமுடையானுடைய திரு கண்களில் குத்தனம் இருக்கிறவள். அவள் அவ மாதஸ்தானத்துல இருந்துருக்கா, அம்மாவை பார்க்கச்சே வெறும் கையோடையா போறது, எதனா ஒண்ணு எடுத்து போகணும், ஊருக்கு போற அம்மாவை பாக்குறதா இருந்தாலும் அம்மா அப்பாவை பார்க்கச்சே ஆச்சாரியால பார்க்கச்சே இவெல்லாம் தெரிவிக்க போகச்சே, நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. அவளுக்கு என்ன பிடிச்சதான வஸ்துவா இருக்குமோ அந்த வஸ்துவை நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும், அதுவும் வயசான காலத்துல. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். சரி, எனக்கும் ஆசையா இருக்கு அம்மா உன்ன சந்தோஷப்படுத்தணும், உனக்கு ஏதான உபகாரம் சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சுவாமி தேசிகன் நினைக்கிறேடா. யாருண்ட என்ன இருக்கோ அதைதான் கொண்டு கொடுக்க முடியும், இல்லாததையா கொண்டு கொடுக்க முடியும். ஆகையால தன்னண்ட என்ன இருக்கோ இதுதான் உபகாரமா சமர்ப்பிக்கிறாரா. அப்படியே ஏற்கனவே சொல்லிருக்கேன் நானு, நாவல் பாக்கத்துல சுவாமி திருமாளிகைக்கு இங்க இளங்காடுல இருந்து அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருப்ப, நாவல் பாக்கத்துக்கு ஒரு மேற்க ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த இளங்காடுன்ற ஒரு சிறு கிராமம். அந்த ஊர்க்காரர் சுவாமியினுடைய சிஷ்ய, சுவாமியினிடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி அவருக்கு. அவர் பாவம் என்ன பண்ணுவாருனாக்கா, இந்த மணத்தக்காளிக்காக கொண்டு வந்து கொடுப்பு, அது ஒவ்வொன்னா வாட்டில தனா காய்ச்சிருக்கும் கீழே வந்து கிராமத்துல, அது சில சில சீசன்கள்ல தான் அது காய்க்கும், அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது வத்தலை இது பண்ணி அதை ஒலத்தி கூட சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம். அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அது அவாத்து மாமி அங்க இலை இருக்கும், அந்த பேத்து இலை அந்த மாதிரி இலை, அந்த இலைய தைச்சி பெருசு பெருசா இலைய தைச்சி அது ஒரு கோட்டைன்னு சொல்லுவா, ஒரு 100 இலை ஒரு கட்டு, அந்த கட்டு கொண்டு வந்து கொடுப்பா பாவம். ஏன்னா அவள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது. சரி, நம்மள்கிட்ட என்ன இருக்குது நாம உபகாரமா கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாதேவிக்கு, என்ன நாம பண்ண பாப்பெல்லாம் தான் இருந்துருக்கோம். ஔசுக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதானே மதப்பிரசாதயுமிச்சதி மே மனஸ்துவாம். இப்படி இந்த உபகாரத்தை சமர்ப்பிச்சு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரி, இதுக்காக கொஞ்சம் லஜ்ஜப்படுறது உண்டு சில சமயங்கள்ல, ஏதோ பெரிய பெரிய உபகாரம், ஏதோ நிறைய பழங்கள்லாம் வாங்கி வந்து கொடுக்குறான், ஒரு நல்ல வசந்த வாழைப்பழம், மலை வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறா, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா. அது நடுவில் ரெண்டே ரெண்டு பூவும் பழத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா, இல்ல நாட்டு சர்க்கரையை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா, அதுக்காக அந்த அத்தைக்காக என்ன பண்ணுவா, காஞ்சி வீட்டுல தட்டு சமர்ப்பிச்சோம்னா சரி, பெருமாளுக்கு வாசல்ல தட்டு சமர்ப்பிச்சு ஒரு பாகம் அவ எடுத்துப்பா, தட்டு தேடை பண்றவா எடுத்துப்பா ஒரு பாகம், அந்த தட்டுல வைக்கிற வஸ்துவை பார்ப்பா, அது பூவம்பழமா சாதாரணமா இருந்ததுன்னாக்கா ரெண்டுமே நமக்கே கொடுத்துருவா, மீதியா இருந்த நல்ல வஸ்துவா இருந்ததுனாக்கா அவ பாதி எடுத்துப்பா, அந்த மாதிரி இதை கொண்டு அப்ப நமக்கே ஒரு மாதிரி லஜ்ஜையா இருக்கும், என்னடா இது நாம பெருமாளுக்கு நல்ல வஸ்துவா சமர்ப்பிக்கலையோ என்னமோ, ஒண்ணு கொஞ்சம் மனசுல வெக்கம் பிடுங்கி தின்னோம். அந்த மாதிரி இந்த அபராதத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு தாயாருக்கு தயாதேவிக்கு உபகாரமா சமர்ப்பிக்கிறோமேன்னு சொல்லச்சே, நமக்கு வெக்கம் பிடுங்கி தன்றதுன்னா ஒரு வெக்கமும் இல்லையா, அது பார்த்து நம்மள என்ன இருக்கோ அதை கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி உற்சாகமா எடுத்து போய் கொடுக்கிறாராம். ஔத்ஸுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாதா பிரசாதயிதும் இச்சதி மே மனத்வாம். இதை கொடுத்த ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாளாம் தயாதேவி. ஆலக்கியதான் நிரவசேஷம்னு ஒரு துளி கூட பாக்கி இல்லாத அந்த வஸ்துவை கொடுத்தோம்னா அதை உடனே உபயோகப்படுத்துறது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விசேஷம், யாரானா புத்தகம் வாங்கி கொடுத்தாருனாக்கா அந்த புத்தகத்தை முழுசா நம்ம வாசிக்கிறது இருக்க அது ஒரு சந்தோஷம். கல்யாண பத்திரிகை கொடுத்தா கூட அந்த கல்யாண பத்திரிகையை பிரிச்சு பார்த்து அதை பார்த்து அந்த முகூர்த்தம் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும், இந்த சத்திரத்தில் நடக்கிறதுன்னு தெரியும், இந்த வேலைக்கு முகூர்த்தம் தெரிஞ்சா கூட அந்த பத்திரிகை கொடுத்த உடனே வாங்கி வாசிச்சு பார்த்தோம்னாக்கா அதை கொடுக்குறவளுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எதான வஸ்துக்கள் காத்தியமானது சாப்பிடுற வஸ்துவை கொடுத்தாள்னாக்கா அதை நம்ம உபயோகப்படுத்தினாக்கா கொடுக்குறவாளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் யாரென்னா வேட்டி வாங்கி கொடுத்தாருனாக்கா, வேட்டியோ புடவையோ வாங்கி கொடுத்தாள்னாக்கா அதை பீரோல எடுத்து வைக்காது அதை உறுத்திண்டு காண்பிச்சாக்கா வாங்கி கொடுக்குறவாளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம எதிரியே நாம அபராதங்களை அந்த தாயாருக்கு தயாதேவிக்கு நாம சமர்ப்பிச்சோமானா கூட அவளும் நம்ம எதிரையே அந்த வஸ்துக்களை மொத்தத்தையும் முழுஷா துளி கூட தோஷம் இல்லாதபடி பண்ணிடுறா என்று சுவாமி தேசிகன் தயாசத்துக்கிட்ட சாதிக்கிறார். அந்த மாதிரி பூத்தனையும் என்ன பண்ணா, தாம் வந்து விஷத்தை எடுத்துட்டு போனாலும் கூட அதை கண்ணனுக்கு கொடுக்கணும்னு எடுத்தும் போனதுனால, அது உபகாரமா எடுத்தும் போனதுனால அந்த விஷமாக இருந்தால் கூட அந்த சன்னியத்தை அது போக்கியமா பெருமாள் அத அமுது செய்து அவளுக்கு ஒரு விசேஷ பலனை கொடுத்து அவளுக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு, அதோட மாத்திரமில்ல அவள் ஒரு சரீரம் பிசாசமான சரீரம் பெரிய சரீரமா கீழே விழுந்தா கூட அந்த சரீரத்தை எரிக்கச்சே கமகமகமானு வாசனை வர மாதிரி வந்ததுன்னு சொல்லி நாம பார்த்தோம். நம்ம இப்படி பெருமாள் நமக்கு கள்ளமாக நாம நடந்து கொண்டாலும் கூட கையாகாத சக்கரத்தின் கருமாணிக்கமே என்றென்று இதுவும் நம்மாழ்வார் சாதிக்கிறது. நாம வழிபடும் முறையில பார்த்தோம்னாக்கா பெருமாளை தியானம் பண்ணச்சே ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணாட்டா கூட பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொல்லி சொல்ற, நாம பண்றதா இருந்தா கூட நமக்கு பெருமாள் பண்ற அனுகிரகம் அது மெய்யாக தான் இருக்கும். இவளை கபடமாக பண்ணினா கூட அந்த பூத்தனைக்கு பெருமாள் பண்ணின அனுகிரகம் அது மெய்யாகவே இருந்தது என்பத நாம இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்படி பூத்தனா சாதனம் பண்ணின உடனே அங்க இருக்கிறவாள் எல்லாருக்குமே ஒரு பெரிய விசாரம், பெரிய இது, என்னடா இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு, இது எதனா தோஷத்தினால இருக்குமா என்னன்னு தெரியலையே, இந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்றது என்று யோசனை பண்றாங்க எல்லாருமா சேர்ந்து. காப்பு கட்டுறதுன்னு சொல்லி சொல்றது, அந்த காப்பு கட்டினா நான் அப்புறம் பேசுறேன், உபன்யாசத்துல இருக்கேன் அப்புறம் பேசுறேன். கிரஹாதிதோஷானபஹந்து காமா கோப்துஸ்ததம் கோபதயஸ்தசே சமேதாஹ. சுவர்ண சூத்திர பிரசிதாதிராமம் பஞ்சாயுதி மபரணம் பபந்து. சுவாமி தேசிகன் யதவாத்தியத்துல ஒன்பதாவது நான்காவது சர்க்கத்துல ஒன்பதாவது ஸ்லோகமாக சாதிக்கிறார். இது கிரகாதி தோஷான் அபகந்து காமா கோப்துஹு சதாம் கோபதய சமேதாஹாம் சுவர்ண சூத்ர பிரசிதாபிராமாம் பஞ்சாயுதி மாபரணம் பபந்து. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இடுப்புல அர்ணா கயிறு கட்டுவார். இந்த அர்ணா கயிறு கட்டுறதுன்றது இருக்கு, அது ஒரு ரக்ஷா. அது இது குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் கட்டி ஆகணும். அது இது கிரக தோஷங்களை போக்கடிக்கிறதுக்காக கோபர்கள் எல்லாம் சேர்ந்து, இவர் தான் கோப்தாவாக இருந்துருக்கார், எல்லாரையும் ரக்ஷணம் பண்றவராக இருந்துருக்கார் கண்ணன், அவனுக்கு ஒரு ரக்ஷணம் பண்ணாலாம், அதை எப்படி ரக்ஷணம் பண்ணான்றதுதான் இப்ப பார்க்கணும். கிரகாதி தோஷான் அபகந்து காமாகாம் கிரகங்களுடைய தோஷங்கள், கிரகங்களுடைய தோஷங்கள் குழந்தை பிறக்கச்சையே இந்த பால கிரகம் மாதலி மாத்த பால் மாதலி கிரகம்னு சொல்லி எல்லாம் சிலதெல்லாம் இருந்துருக்கு, பாலாரிஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இந்த குழந்தை பிறக்கச்சே சில தோஷங்கள்லாம் உண்டுமா, அந்த தோஷங்கள்லாம் அந்த குழந்தையா இருக்கச்சே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த தோஷங்கள் இருக்குமா, அந்த தோஷங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு வந்து ரக்ஷ பண்ற, அதுக்காக ஒரு ரக்ஷ பண்ணுவார். சில சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா, அந்த சின்ன குழந்தைகளா இருக்கும், அந்த குழந்தைக்கு பார்த்தோம்னாக்கா தோஷம் தாங்கிருக்கும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லுவார். அது ஒரே வயத்தால போயிட்டே இருக்கும், உடம்பு அப்படியே இழைச்சி போயிடும், இதுக்கு தோஷம் தாங்கிட்டுன்னு அதுக்காக போய் மந்திரி சென்று வருவான், அது உச்சியில பள்ளம் ஒழிந்துரும், இதெல்லாம் தோஷத்தினால வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லுவா. இது குழந்தை இந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்திலயும் இந்த தோஷம் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த பேச்சு வேற வந்திருக்கா, இந்த பிசாசினால எதனா பெருசா கோல் தோஷம் வந்துடுத்து வந்துடுத்துன்னா என்ன பண்றது இந்த குழந்தைக்குன்னு அவ எல்லாரும் பார்த்தாதான் அங்க கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த எல்லாரையும் ரட்சிப்பவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சதாம் கோப்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய்ச்ச துஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சாது பரித்ராணத்துக்காகவே அவதாரம் பண்ற பெருமாள் கண்ணன், அவர் போய் அவருக்கு போய் இவாள்லாம் ரக்ஷணம் பண்றாளாம். கோபதய சமேதாஹாம் அந்த ஊர்ல இருக்கிற கோபர்கள் எல்லாருமா சேர்ந்து கோப விருத்தர்கள்லாம் வந்து இந்த குழந்தைக்கு ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, எப்படி ரக்ஷணம் பண்றதுன்னு சொல்லுவா. சுவர்ண சூத்திர கிரதிதாபிராமம் பஞ்சாயுதி ஆபரணம் பபந்து. அந்த குழந்தைக்கு இடுப்புல ஒரு அர்ணா கயிறு கட்டினாலாம், அந்த அர்ணா கயிறு எப்படிப்பட்ட கயிறுனா சுவர்ண சூத்திரம். எப்பவுமே இந்த குழந்தைக்கு புண்ணியாவச்சனம் ஆயிடுத்துனாக்க இந்த குழந்தைக்கு இடுப்புல கயிறு இல்லாத இருக்கவே கூடாது, அந்த குழந்தை எப்பவுமே இருக்கணும், அந்த கயிறு இடுப்புல எப்பவுமே இருக்கணும், இந்த கட்டிசூத்திரம்னு சொல்லி சொல்லுவா. இது முதல் முதல்ல குழந்தைக்கு நூலால கட்டச்சு மஞ்சள் நூலால கட்டுவாளாம் அந்த கட்டிசூத்திரத்தை. அதுக்கப்புறமா அப்புறம்தான் கருப்பு கயிறு கட்டுறதெல்லாம் பண்ணுவோம், கருப்பால கட்டுறது. இந்த மஞ்சளால நூலால கட்டுறது, இந்த குழந்தைக்கு மஞ்சள் நூலால கட்டணம்னு கட்டினாலாம், இது மஞ்சள்னு சொல்லி சொன்னாலும் சரி, இல்ல தங்கத்தாலேயே அறநாள் பண்ணி கட்டுற, இவர் என்ன கோபர் நந்தகோபர் என்ன சாதாரணமானவரன் அவரிடத்துல இல்லாததுன்னு அவர் அந்த குழந்தைக்கு அந்த சுவர்ண சூத்திரத்தால ஒரு இது கட்டுறதான். இந்த தங்கத்தன்னுடைய சம்பந்தம் எப்பவும் சரீரத்துல இருக்கணும்ன்றது ஒரு சாஸ்திரம். அதுல வரைச்சு இது வந்து ஏதோ எல்லாரும் காதுக்கெல்லாம் போட்டுக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா போட்டுக்கிறான், புருஷாளி காலத்து காதுக்கு கடுக்கன் போட்டுக்கிறான், பெண்கள் எல்லாம் தோடு போட்டுக்கிறான், ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிறான், இதெல்லாம் இருந்துருக்கு. இந்த சுவர்ண சூத்திரம் தங்கம் நம்ம உடம்புல போட்டு போனா நம்ம உடம்புல சம்பந்தப்பட்டதுனாலே நமக்கு க்ஷேமம்னு சொல்லிருக்கு. அகையில வளையலாம் போட்டுக்கணும், கையில வந்து தங்க வளையலும் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தங்கத்தானது ஏதானா ஒரு தங்க சம்பந்தம் இருக்கணும். இந்த காலத்துல பசங்கள்லாம் என்னமோ ஒரு விபரீத புத்தி ஏற்படுறது, எவ்வளவுதான் தங்கம் இருந்து எல்லாம் இருந்தா கூட இந்த பசங்கள்லாம் என்ன பண்றதுகள்னாக்க வேற ஏதோ எசையோ மாற்றிட்டு நிக்கிறதுகளை தவிர இந்த தங்கத்தை போட்டுக்க மாட்டேன்றது. இதெல்லாம் போட்டுண்டாக்க அசுத்தம் இந்த வஸ்துக்கள்லாம். இது தங்கம் போட்டுட்டவனா சுத்தம் ஒண்ணு, சுத்தத்தோட மாத்திரம் இல்ல தங்கம் போட்டுக்கிறதுன்றதே ஒரு விசேஷம். நான் குண்டலி நா மக்குட்டி நாஸ்திரக்வின்னு அயோத்தியா காண்டத்துல சொல்ற அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே நான் குண்டலி குண்டலம் இல்லாதவர்கள் யாருமே இல்லையா, எல்லாரும் குண்டலம் தெரிந்து தரிச்சிருந்து எல்லாம் வந்து மக்குட்டத்தோட எல்லாம் இருந்தாருன்னு சொல்ற. அகையிலோ சரீரத்துல அந்த தங்கத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுனாலே பல தோஷங்களை போக்கடிக்கும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இது ரக்ஷார்த்தமாகவே இத பண்ண வேண்டியது. இப்ப இவெல்லாம் என்ன பண்ணுவா, எத்தனையோ பரமைக்காந்திகளாத்துல கூட இருக்கக்கூடிய வழக்கம்தான், இந்த குழந்தைக்கு அருணாக்கயிறு கட்டச்சு அந்த காப்புன்னு சொல்லிட்டு செப்பால சூரியன் சந்திரன் நாய் இதெல்லாம் நாய்க்காசு தாயத்து மாதிரி ஒண்ணு இதெல்லாம் கட்டுவார். இதெல்லாம் கட்டினா இது குழந்தைக்கு ரக்ஷன்னு சொல்லி சொல்லுவார். இதெல்லாமா பெருமாளுக்கு ரக்ஷணை ஆகிறது, அங்கதான் தேசிகன் சாதிக்கிற இந்த குழந்தைக்கு எப்படி பண்ண பஞ்சாயுதி மாபரணம் பந்தோ. இந்த தங்கத்தாலே ஆன அர்ணால பஞ்சாயுதத்தையும் ஆபரணமாக கட்டினாலா அந்த சங்கம் சக்கரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சார்கம் சாபம் கதை என்று சொல்லக்கூடிய ஐந்து ஆயுதங்களையும் எம்பெருமானுக்கு அந்த கண்ணனுக்கு ரக்ஷையாக கட்டினார்கள் என்று சொல்ற. நாமளும் நம்ம குழந்தைக்கு பஞ்சாயுதத்தையே கூட பண்ணி தங்கத்தால பண்ணி அந்த அருணா கேட்டதுல இந்த பஞ்சாயுதத்தை நாய்க்காசி இதெல்லாம் கட்டுறது காட்டில இது பஞ்சாயுதத்தை கட்டினா இன்னும் ரக்ஷ ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். இப்படி பஞ்சாயுதத்தால அந்த குழந்தைகளுக்கு கட்டினா அந்த ஆபரணம் அந்த பெருமாள் திருமேனி பட்ட உடனே இன்னும் பிரகாசமாயிட்டு என்று சொல்ற. ரம்யாணி ரத்னானி ரதங்க பாணே ஆகல்பதாம் நுனமவாப்னுவந்தி ததங்க சம்ஸ்பர்ஷ ரசாத் பிரகாமம் ரோமாஞ்சிதான்யம் சுகணைரபூவன்னை. இந்த ஆபரணங்கள் எல்லாமே கூட அதுக்கெல்லாம் கூட அபிமானி தேவதை உண்டு. அந்த அபிமானி தேவதை அது அபிமானி தேவதா விஷயமா சொல்லலாம். இப்ப இந்த ஆபரண ரத்னம்னு சொன்னாலே அதுக்கு பிரகாசம்னு தான் அர்த்தம். அந்த பிரகாசத்தோட தான் இருந்துருக்கு. பெருமாளா நிலைமைக்கு சாமலனாக எழுந்துள்ள இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருந்திருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் பார்த்து இந்த ரத்னங்களால ஆபரணங்கள்லாம் அந்த பெருமாளுக்கு கண்ணனுக்கு அதை வந்து அணிவிக்கிறாளாம். அந்த ஆபரணத்துல இருக்கிற இப்ப பஞ்சாயுதம் பண்றன்னா பஞ்சாயுதத்தை வந்து அத ரத்னத்தாலையும் அந்த தங்கத்துல ரத்னம் பொதிச்சு அந்த பஞ்சாயுதம் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த ஆபரணத்தை பார்த்த உடனே ஆபரணத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்க அந்த பெருமாள் திருமேனி பட்ட உடனே இன்னும் பிரகாசம் அதிகமாயிட்டான். ததங்க சம்ஸ்பர்ஷ ரசாத்து பிரகாமம் ரோமாஞ்சிதானி அம்சுகணைகி அபூவன். பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் பட்ட உடனே ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான் அந்த ஆபரணங்களுக்கு எல்லாம். ரோமாஞ்சம்ன்றது என்னன்னா அந்த சரீரத்துல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே மயற்கூச்செறியதுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிட்டு ரோமாஞ்சமானது பெருமாளுடைய திருமேனி அந்த திருமேனி சம்பந்தம்ன்றது ரொம்ப ரொம்ப நிரதிசயமாக இருந்திருக்கிற ஒரு சுகாவமாக இருக்கு. ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால ஏற்பட்ட உடனே அது பார்த்தோம்னா ரோமாஞ்சம் ஏற்படுறது. இப்படி பெருமாள் திருவேணியில் நாம சேர்றோமா அப்படின்னுட்டு ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறது. ஒரு சமயத்துல அடையனுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு சமயத்துல சுவாமி திருமேனி கொஞ்சம் அசக்தரா எழுந்துள்ள இருந்த ஒரு சன்னிவேசம். அவர் திருமேனிய தொட்டு அவரை பிடிச்சுட்டு அழைச்சுட்டு போற மாதிரி, கையை பிடிச்சிட்டு அழைச்சுட்டு போற மாதிரி ஒரு சன்னிவேசம். அதுதான் முதல் முதல் வாட்டி. அதுக்கு முன்ன வரைக்கும் தூரேந்தூரேன் தான் செய்விப்பே தவிர சுவாமி திருமேனியை தொடர்றதுன்றது அந்த மாதிரி ஒரு நிலையே கிடையவே கிடையாது, யாருக்கும் வராது, கிடைக்காதது. அப்படி கைய சுவாமி பிடிச்ச அதை பிடிச்சிருந்த உடனே அப்படியே நமக்கு எங்கேயோ என்னமோ இது வர மாதிரி ஒரு உணர்ச்சி விசேஷம். அந்த ஸ்பர்ஷம் அதுவே நமக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியினுடைய ஸ்பர்ஷம் பட்டவுடனே இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் ரத்னங்களுக்கெல்லாம் ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான். அதனால இன்னும் பிரகாசம் அதிகமா போயிட்டு இப்படி பிரகாசத்தோட கூட கண்ணன் எழுந்தருள் இருக்க என்று சொன்னார். இந்த கண்ணனுடைய வைபவத்தை இன்னும் விசேஷமா கேட்கணும்னு பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஆசை. அவர் சுக்கரிட்ட பார்த்து சொல்லி சொல்ற, ஏன ஏன அவதாரேண பகவான் ஹரிரீஸ்வர கரோதி கர்ணரம்யாணி மனோஜானி ஜன பிரபோ. பெருமாள் என்னென்ன அவதாரம் எடுத்துட்டு என்னென்ன கிரீடைகளை பண்ணாலும் எப்படிப்பட்ட சேஷ்டிட்டங்களாக இருந்தாலும் அவை எல்லாமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவைதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்துல அதுலயும் பால கிருஷ்ணனாக கண்ணன் பண்ண சேஷ்டித்தங்களை கேட்டமானாக்க அதுக்கு ஒரு தனி இடம் இருந்திருக்கு. பெருமாள் மீதி அவதாரங்கள்ல பண்ணினதை காட்டிலும் இது வந்து கிருஷ்ணாவதார சேஷ்டித்தங்கள்லாம் பார்த்த யார் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன அருது, என்ன மனோக்லானிகி மனசுல இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போயிடுறது. புத்தே ஆஸ்வஸ்த, புத்தியில இருக்கக்கூடிய ஒரு அஸ்வஸ்தமான ஒரு தன்மை போயிடுறதுதான். அந்த கிருஷ்ணனுடைய கதைகள் பாலகிருஷ்ணனுடைய சேஷ்டித்தங்களை கேட்ட மாத்திரத்தினால வருது. அசிரேண தத்துவம் அந்தக்கரணஞ்ச சுத்தியதி, அந்த தத்துவகுண பூர்த்தியோட இருக்கக்கூடியதாக ஆயிடுறதா அந்தக்கரணங்கள். அந்த பெருமாளிடத்துல ஒரு ரதி அனுராகம் ஏற்படுறது. பெருமாளிட மாத்திரமில்ல, பக்திருஷேஷு சக்கியம் பாகவதாரிடத்துல பகவத் பக்தர்களிடத்துல ஒரு தோழமை ஏற்படுறது. அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய பால சேஷ்டித்தங்களை, பால கிருஷ்ணனாக எழுந்தள்ள இருந்த அந்த எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்களை எனக்கு நீ சொல்லணும்னு அந்த பரீட்சித்து மகாராஜா சுகர கேக்கிறேராம். அதான்யதபி கிருஷ்ணஸ்ய லோகாச்சரிதம் அத்புதம் மானுஷம் லோகமாசாத்ய சஜ்ஜாதி மனோரந்ததாம். அதுல பெருமாளுடைய என்ன இத்தனை நாள் இத்தனை அவதாரங்களுடைய விற்த்தாந்தங்கள் முழுக்க சுகர் சொல்றேன், அது மொத்தத்தையும் கேட்டுருக்கே. அது கேட்க கேட்க அவருக்கு பசி தாகம் இல்லாத அவர் மொத்தத்தையும் இதையே கேட்டுருக்கே. அதனால பெரிய சந்தோஷம்தான் ஏற்படுறது. ஆனாலும் கூட அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே ஏற்படுற சந்தோஷம் இருந்திருக்கேன். இவ்வளவு நாள் ஏற்பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு சிறந்ததாக இருந்திருக்குன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. மானுஷம் லோகமாசாத்திய தஜாதி மனுரந்ததின்னர். அந்த மனுஷனாக பிறந்து தன்னுடைய சௌசல்ய சுவாவத்தினால சௌசல்யத்தினால எல்லாருடையும் அவர் அத்தியுத்கிருஷ்டமான ஒரு ஸ்தலத்துல இருந்தவராக இருந்தாலும் கூட நீரந்தேன நீதைச நீரந்தேன சம்ஸ்லேஷம், அந்த கோபர்களோடும் கோபியர்களோடையும் தனக்கு தான் உயர்ந்தவன்றத்தை காண்பிச்சுக்காமல் பண்ற ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் இருக்க, அந்த கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களை சொல்லணும்னே அதை நான் கேட்கணும்னு அவர் பாரித்தேராம். அப்போ மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சுக கதாசிதௌத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மக்ஷயோகே சமவேத யோஷிதாம் வாதித்ரங்கீதத்விஜமந்த்ரவாசனைஹி சகாரசூனோ அபிஷேசனம் சதி நந்தஸ்ய பத்னீ கிருதமஜ்ஜனாதிகம் விப்ரைஹ்கிருதஸ்வஸ்யயனம் சுபூஜிதைஹி அன்னஹதிவாசஸ்ரகபீஷ்டதேனுபிஹி சஞ்சாத நித்ராட்சமசீஷயச்சனைஹி. கதாச்சித் ஔத்தானிக கௌசுகாப்ளவே, இந்த குழந்தைகளுக்கு வரைச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் பண்ணுவா. குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு சன்னிவேசம். தவழும், அந்த தவழும் வாசப்படி தாண்டிடுச்சுனாக்கா அந்த தவிழ்ந்து போய் மாறல இழுக்கும். அப்புறமா தவிழ்ந்து தவிழ்ந்து போய் வாசப்படி தாண்டிடுச்சுனாக்கா அதுக்கு ஒரு திருஷ்டி சித்தி போட்டு அதுக்கு ஒண்ணு பண்ணுவா. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொன்னு, இந்த உள்ளிலிருந்து இன்னொரு உள்ளுக்கு குழந்தைய கொண்டு விடுறதா இருந்தாலும் சரி, இல்ல இத்தனை நாள் ஒரு ஆத்துல இருப்பா இன்னொரு ஆத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு விட்டாக்க அதுக்காக ஒரு விசேஷமான ஒரு ஒரு இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு விழாவாக எடுத்து பண்றதெல்லாம் வழக்கம் கிராமத்துல பண்ணுவா இதெல்லாம். அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஔத்தானிக கௌதுகாப்ளவேன்னு சொல்ற ஔத்தானிக்கம்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு விடுறது, அந்த உத்தானம் பண்றது. இந்த உத்தானம் பண்றதுக்காக பண்ற ஒரு சந்தேகத்துல இந்த குழந்தைய எல்லாரும் சேர்ந்து அதுக்கு அந்த மாதிரி பண்ணச்சு அந்த நல்ல நாள்ல என்ன பண்ணுவான்னா குழந்தைய குளிப்பாட்டுவான். குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணி சந்தோஷமா பண்ணி அதுக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா. பத்து நாடும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரங்கோடித்தே மொத்த மகமலை தங்கியமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரேன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். பத்து நாளும் கடந்து இரண்டாவது நாள் பன்னெண்டாவது நாள் இது அறையிலிருந்து இன்னொரு அறையில கொண்டு விடுறது. அந்த குழந்தை இனிமே அந்த அறைக்கு போகாது, இந்த அறையில இங்க வெளியில இருந்து கூடத்துல இருந்து குழந்தை இருக்கும் அது, இப்படி சொல்ற. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா பாகவதத்துல சொல்லச்சு ஜென்மக்ஷ யோகே சமவேத யோஷிதாம்னு சொல்ற. பெருமாள் அவதாரம் பண்ண நட்சத்திரத்தினுடைய ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒரு ரோகிணியில இந்த தேவகிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ண, அப்ப இன்னொரு ரோகிணி வந்துட்டு இருபத்தி எட்டாவது நாள் ரெண்டாவது ரோகிணின்னு அர்த்தம். அப்ப இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குழந்தையை கொண்டு விடுறாங்க. எப்படியோ இருக்கட்டும், உத்தானம்ன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு விட்டு இனிமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விசேஷமாக எல்லாம் திருவிழா கோலமாக இருந்திருக்கான். எங்க பார்த்தாலும் வாதித்ரங்கி தத்விஜ மந்திர வாசனை, இந்த குழந்தைக்கு அந்த குளிப்பாட்டி விட்டாளாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்டார். அந்த குழந்தைய குளிப்பாட்டுச்சு என்ன பண்றான்னு, அது ஒத்தரா பண்ற காரியம் இல்ல. ஒருத்தர் ஜலம் சேர்ப்பான், ஒருத்தர் காலில் குழந்தைய விட்டுப்பான், இன்னொருத்தர் இது பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணி ஏகமோ அதுக்கு ஒரு நிறைய ஒரு ப்ராசஸ். இப்ப எல்லாரும் சேர்ந்து அவ எல்லாருக்கும் மங்களம் சொல்றாளாம், ஸ்ரீராமா ஜெய ஜெயான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கண்ணனுக்கு அந்த குளிப்பாட்டி விடுறாளாம். எல்லாருமா சேர்ந்து அதுக்கெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கு குளிப்பாட்டுறதுக்கெல்லாம். அப்ப பார்த்தா பிராமணாள்லாம் கூட்டு, இது சாதாரண குழந்தையா இருந்தா இதோட இருக்கும், நந்தகோபருடைய குழந்தையாச்சு, பிராமணாள்லாம் கூட்டு சசிவாசனம் சொல்ல சொல்லி சொல்ற. இப்படி சசிவாசனம் எல்லாம் சொல்லிண்டு எல்லாம் அந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க பக்கத்துல இந்த உள்ள இருந்து இன்னொரு உள்ளனாக்கா அவனுக்கு இருக்கிற இடம்லாம் ஒரே இடம் தான், வேற என்ன எல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் வண்டி மாடு அதெல்லாம் தான் இருந்துட்டு இருக்கும். அது பெருசா ஒரு வண்டி ஒண்ணு இருக்கு, ஆத்துள்ளியே இது குழந்தை இருந்துட்டு இருக்கு, இது கொஞ்சம் வெள்ள இருக்கட்டும் நல்ல காத்தாடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ஒரு வண்டி ஒண்ணு விட்டுருக்குது. அந்த வண்டி மேல பார்த்தோம்னா நிறைய பாத்திரங்கள் இதெல்லாம் பாண்டங்கள்லாம் வச்சிருக்கான். அந்த வண்டி கீழே இருந்துட்டு இருக்கு, அந்த கீழே பார்த்தோம்னா நயலா இருக்கு, காத்தோட்டமா இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுட்டானா, அங்க விட்ட பிற்பாடு கிருதமஜ்ஜனாதிக்கம் விப்ரீகிருத ஸ்வஸ்தேனம் ஸ்வபூஜிதைஹி அன்னாதி வாச ஸ்ரகபீஷ்ட தேனுபிஹி சஞ்சாத நித்ராட்சம நித்ராட்சம் அசீசய சனைஹின்னு. குழந்தைக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டோம்னா சரி, அந்த குளிப்பாட்டினவுடனே அதுக்கு தூக்கம் வந்துடும் குழந்தைக்கு. இது அந்த மாதிரி இந்த கண்ணனுக்கும் நல்லா குளிப்பாட்டினா குளிப்பாட்டினவுடனே இதுக்கு தூக்கம் வந்துருப்பான். தூக்கம் வந்த குழந்தைய கண்ணனை கொண்டு போய் ஒரு வண்டி மாட்டு வண்டி அது வண்டியின் கீழே கொண்டு விட்டுட்டாலாம் இந்த குழந்தைய. இவா எல்லாரும் பார்த்தா இவா பெரிய காரியத்துல இருந்துட்டு இருக்கா, இவளுக்கு இந்த இத்தனை பேரும் கூட்டிருக்காள், கூட்டிருக்கிறவாளுக்கெல்லாம் சாதம் பண்ணும் தளி பண்ணும், இவாளுக்கு என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் உச்சாரம் பண்ணும் உபச்சாரம் பண்ணும், இவாளுக்கு வெத்தலை பார்த்து கொடுக்கணும், வந்த வாழ்க்கைலாம் எப்படி அந்த காரியத்துல ரொம்ப ரொம்ப மும்முரமா இருந்துட்டாளாம். பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹாம் சிக்ஷேப துங்கம் சகடம் பதாப்யாம் காடாபிகாதேன கிரீந்திர சாரம். இவா எல்லாரும் யாரு குழந்தை பத்தி கவனிக்கவே இல்லை, நடக்கிற விழா குழந்தைக்காக. ஆனா குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு போய் மாட்டு வண்டிங்கிற வாசல்ல விட்டாய் போச்சு. இவ யார பத்தி இதை பத்தி வந்திருக்கவெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கா, நீ பால் சாப்பிடுறியா, நீ தயிர் சாம்பு இது சாப்பிடுறியான்னு ஒவ்வொன்னா சாப்பிடுறது சாப்பாடு சாப்பிடுறியான்னு எல்லாம் கேட்டுட்டு இவாளை உபச்சாரம் பண்றதும் மேல வரப்போறதுக்கு தனியார் ரசனைக்கு உண்டான தெளிவு பண்றதுமா இப்படி எல்லாரும் சம்பவமா இருந்துட்டாதான் சமாகத்தான் பூஜையதி விரஜம் கதா. குழந்தை கொஞ்ச நாள் தூங்குறதுன்னு விட்டுட்டா, கொஞ்ச நாள் குழந்தைக்கு பசிக்காதண்ணா, எவ்வளவு தூங்குறதோ தூங்க தூங்க குழந்தைக்கு எல்லாம் பசி வரும். ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு ஜீர்ணக்கறி, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தூங்குறதே அது சாப்பிடுற ஆகாரத்துக்கு ஜீர்ணமாறதுக்கு அது தூங்குறதே ஒரு வழி. இது கை காலை உதச்சிக்கிறது இருக்க அது ஒரு வியாயாமம் ஜீர்ணத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இது குழந்தை கொஞ்ச நாள் தூங்கிட்டு தூங்கின உடனே அது எல்லாம் மறுபடியும் குழந்தைக்கு பசி வந்துருக்கு. அந்த பசுன்னு வந்ததுன்னா குழந்தை அழகுது. நைவா சுருணோத்மை ருதிதம் சுதஸ்ய சாருதன் ஸ்தனார்த்தி ருதம் ஸ்தனார்த்தி சரணா உதக்ஷிபதி. அந்த குழந்தைக்கு பசி வந்துருத்தோம்னா இந்த கை காலெல்லாம் உதச்சிக்கும். இது பசியா இருக்கு, யாரும் ஒன்னும் பார்க்கல, பிஞ்சு குழந்தை காலை உதச்சிக்கிறது, இது ஒன்னும் யாரும் கவனிக்கல. இவ காதலியே வேள இவ பத்துக்கு எங்கேயோ இருந்துட்டு இருக்கா. அதஸ்தயா சிசோ அதஸ்தயானஸ்ய சிசோஹோ அனற்பக பிரவாளம் மிருதங்கு ஹதம் வியவர்த்தத. இது இப்படி இப்படி அந்த குழந்தைக்கு பக்கத்துல விட்டுருக்கோம் இல்லையோ, விட்டச்சே இந்த காலு போய் அந்த குழந்தையினுடைய காலு அங்க விட்டுருக்கிற வண்டி மேல போய் இடிச்சுதான். அந்த இடிச்சத ஒன்னே வித்வஸ்தனானாரச குப்யபாஜனம் வியத்யஸ்த சக்ராட்ச விபின்ன கூபரம். இது போய் விழுந்துதான் பாருங்க, அது கால் பட்ட உடனே அந்த ஏர் கால் அப்படியே உடஞ்சி உழிஞ்சு போட்டான். அது மேலையா நிறைய நிறைய வச்சு வச்சிருக்க நிறைய பாத்திரங்கள்லாம் மண் பாத்திரம் தான். அப்ப என்ன பெரிய இந்த பாத்திரமா வச்சிருக்கேன்னா அந்த மண் பாத்திரம் எல்லாம் இருக்கான். அந்த மண் பாத்திரம் மொத்தம் பார்த்தோம்னாக்க கீழே விழுந்துட்டு கடை மரத்துல இருந்து அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டு விழுந்தா அந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் கீழே சிதறி கிடக்கிறது. மண் பாத்திரம் எல்லாம் உடஞ்சு போயிட்டான். பாலகம் பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரமேகி விமிஸ்ரமஸ்ரஹாவிபவத் சமீபதம் பெரியவள்லாம் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைய கொஞ்சம் வெளில கொண்டு விடுவா, கூட்டாக சின்ன பசங்களை பார்த்து நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் காரியத்தை பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ குழந்தை பாத்துக்கோ, குழந்தை அழுதாக்கா சொல்லு அப்படின்னுவா. இந்த குழந்தைய பாக்கிறதுக்கோசரம் சில சின்ன பாலக்காடெல்லாம் இருந்தாக்கா. இந்த குழந்தைலாம் இப்ப இந்த குழந்தை இப்பதான் அழ ஆரம்பிக்கிறது, அழ ஆரம்பிச்ச உடனே சரி இன்னும் கொஞ்சம் அழுதுன்னா அதிகமா அழுதுன்னாக்கா நாம போய் வளர்ந்து சொல்லுவோம், நாமளே விளையாட்டு காமிச்சோம்னாக்கா அது அழுக நிற்குமோ என்னமோ நினைச்சிருந்தே இந்த குழந்தையே இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பார்த்துட்டே இருக்கட்டே என்ன எடுத்தோம்னாக்கா படத்தடத்தடத்தடன்னு அந்த வண்டி மர வண்டி தான் அது, அந்த வண்டி மொத்தம் உடஞ்சி விழுந்துட்டான். உடஞ்சி விழுந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சம்பிரமம், ஒரே பரபரப்பு. அந்த பரபரப்புல எல்லாரும் உள்ளிருந்து ஓடி வரானா, இந்த பெரிய சப்தம் வேற கேட்டது. அது திருஷ்வா யசோதா பிரமுகாஸ்திரியே கர்மணி நந்தாதயாச்சாத்புத தர்சனா குலாஹ கதம் ஸ்வயம் வை சகடம் விபரியகாது. பார்த்தா இது நன்னா தானே இருந்திருக்கு, இது கொடநாட்டின் விழத்துக்கெல்லாம் ஒன்னும் பிரசக்தியே இல்லையே, இது எப்படி இந்த வண்டி விழுந்தது, எப்படி வண்டி விழுந்ததுன்னு தெரியலையே தெரியலையேன்னுட்டு நந்தாதிகள்லாம் நந்தன் முதலானவர்கள் எல்லாருமே அவெல்லாம் பாக்குறானா, இது என்னாச்சோ தெரியல என்னாச்சோ அப்படின்னு சொல்லி சொல்றானா, இல்ல தானா எப்படி வண்டி போய் உடஞ்சி விழுந்துரும், அது மேல இருக்கிற பாத்திரம் எல்லாமும் போயிட்டு இந்த பக்கத்துல எதனா பேலன்ஸ் இல்லாத சரியா வைக்காத போயிட்டுமா என்ன பண்ணணும்னு தெரியல, எதனால வண்டி விழுந்ததுன்னு தெரியல, கீழே பார்த்தா அந்த குழந்தை தம்பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். அதுக்கு இதி ப்ருவந்தோதி விஷாத மோகிதாக ஜனா சமந்தாத்து பரிவவ்ருஹு ஆர்த்தவத்துன்னு ஒரு பெரிய ஆபத்து. இந்த குழந்தை மேல வண்டி விழுந்ததுன்னா என்ன ஆயிட்டு இருக்கோம், இது என்ன இருக்கும்னு தெரியல. அப்ப பார்த்தாக்க எல்லாரும் சூழ்ந்துட்டானா, சசா கீதா க்ஷேம வீதா ஜனன்யா பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹ சிக்ஷேப துங்கம் சகடம் பதாபியாம் கடாபிகாதேன கிரீந்திரசாரம். அந்த பெருமாளுடைய திருவடி எப்படி இருந்திருக்குன்னா மலை மாதிரி இருந்திருக்கான். சிக்ஷேப துங்கம் சகடம் அந்த பெரிய வண்டி, சாதாரண வண்டி இல்ல, அதை உதச்சி தள்ளினார் அப்படின்னு அர்த்தம். அந்த துங்கம்னா உயர்ந்தது, மிக பெருசது, மிக வசதியானது, இப்படி எல்லாம் அர்த்தம் அதுக்கு. அது காலை அப்படி தூக்கி தூக்கி அந்த தூக்கி ஆட்டினதுனாலதான் அந்த கண்ணனுடைய திருவடி பட்டது. திருவடி பட்ட உடனே அப்படியே இதுவும் வந்தது அப்படின்னா, இதுல வந்து பத்யாம் காடாபிகாத்தேன அந்த திருவடியினுடைய வேகமான உதைக்கிறதுனாலதான் இது மொத்தம் விழுந்தது அப்படின்னு சொன்னாராம். இங்க பக்கத்துல இருக்கிறவாளை பார்த்து கேக்குறாளாம், என்னடா என்ன ஆச்சுரா வந்து, எப்படி ஆச்சு, எப்படி இந்த வண்டி விழுந்தது, இப்படி வண்டி எப்படி முறிஞ்சு விழுந்தது, என்ன பண்ணிச்சு, என்ன ஆச்சுன்னு கேக்குறாளாம். ததோச்சு அவ்வக்த மதியின்னு கோபான் கோபீஷ்ட பாலகாக ரதத்தா அனேன பாதையின சித்தம் ஏதன் அசம்சயா. இல்ல அழுதுண்டே இந்த குழந்தை காலால எட்டி உதச்சுது, அப்பதான் துபீர்னு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். அங்கதான் சொல்லி சொல்றார் பட்டதிரி சொல்றார் ஆச்சரியமா ரெண்டு ஸ்லோகம். கப்கோனு கௌத ஸ்குத ஏஷமிஸ்மய விசங்கடம் யச்சகடம் விபாதிதம் நகாரணம் கிஞ்சிதிஹேதி தே ஸ்திதாஹ ஸ்வநாசிகா தத்த கரஸ்வதீக்ஷகாஹ. அப்படியே அதாவது இந்த கவிகள் ஒரு அனுபவம், கவிகள்னு சொல்றத காட்டிலும் இவ பட்டத்ரி எல்லாம் கண்ணனுடைய அனுபவம்னு அவள சுவாமி தேசிக்கணும். பட்டத்ரியோ இவெல்லாம் வந்து அந்த பகவத் அனுபவத்துல ரொம்ப ரொம்ப திளைத்தவர்கள், அது அப்படியே லோகத்துல இருக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வரணும். இது பார்த்தா இது குழந்தை இருக்கு, பெரிய சகட்டம் உடஞ்சு விழுந்திருக்கு, இது எதுவா இருக்கோ என்னன்னு தெரியலன்னுட்டு இந்த மூக்கு மேல விரல் வச்சுக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்ததுன்னாக்க மூக்குல விரல் வச்சிருந்து பாக்குறது. நாசிகா தத்த கராகான் மூக்குல விரல் வச்சிருந்து எல்லாரும் பாக்குறாளாம், இது எப்படி ஆச்சு, எப்படி போச்சு, கஸ்கோன்னு கௌதஸ்குதா, இது என்ன இது என்ன, இது எங்கிருந்து உண்டாச்சு, இவ்வளவு பெரிய வண்டியா இருக்கு, இந்த வண்டியை உடைக்கிறதுன்றது சாமான்யமான விஷயம் இல்லையே, இது எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு, ஒரு காரணமும் தெரியலையே, இது வண்டி உடையறதுக்கு எல்லாம் நன்னாதானே இருந்துருக்கு, இது எப்படி ஆச்சுன்னு தெரியலையே தெரியலையே அப்படின்னு எல்லாரும் சொல்லி மூக்கு மேல வரல வச்சிருந்து ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கேட்டு இருக்காளாம். அப்போ இந்த குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போன அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்றதும் குமாரகஸ்ய பஞ்சோதரார்த்தினாம் பிரரோதனே லோலபதம்புஜாஹதம் மயா மயா திருஷ்ட மனோ விபர்யகாதி இதீசதே பாலக பாலகா ஜகுஹு. பாலக பாலகா ஜகுஹுன்னு சொல்லி சொல்ற இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அங்க உட்காந்து வச்சிருந்த இன்னும் சில பாலகர்கள் அவள்லாம் சொன்ன, நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன், இந்த குழந்தைக்கு பசி வந்துடுத்து, பசி வந்ததுனால காலை எட்டி எட்டி உதச்சிட்டு இப்படி நகர்ந்துட்டே போச்சு நகர்ந்துட்டே போச்சு, இந்த கால் பட்டுது, கால் பட்ட உடனே அந்த வண்டி அதே முடமுடமுடாமல் சாஞ்சு போயிட்டு நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இதை எல்லாரும் கேட்ட உடனே இவங்க குழந்தைக்கு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இந்த குழந்தை நல்லபடியா வந்திருக்கு. இது கேட்ட உடனே அப்ரமேயம் பலந்தசிய பாலகசிய நவைவிது, இந்த கண்ணனுடைய பலத்தை அவர்கள்லாம் தெரிஞ்சுக்கல, அவருடைய பலம் யாராலையும் அளவணுங்காது. அப்ப பார்த்தா குழந்தை அழுதுண்டே இருக்குது, பசி வேற வந்துருச்சு. இப்போ இந்த பசி வந்த உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு யசோதா பிராட்டி அதுக்கு பால் போட்டு எல்லாம் பண்றாளாம். சரி இதுக்கு எதனா ஒரு கிரகம் சங்கர் வந்துருத்தான், இது என்னடா இது பஞ்சாயத்துலாம் கட்டியிருக்கோம், இப்படியும் எதனா இந்த குழந்தைக்கு எதனா வந்துருத்தான் என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த குழந்தைக்கு திருஷ்டி சக்தி போட்டு இதுக்கு என்னாச்சோ என்னமோன்னு சொல்லி எல்லாம் பண்ணாலும் அங்க இருக்கிற பிராமணெல்லாம் கூட்டு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கோ, எல்லாத்த காட்டிலும் பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா பிராமணருடைய ஆசீர்வாதம் தான். அந்த பிராமணனுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் உண்டாகும்னு பரஸ்பரம் சொல்ற பல இடங்கள்ல மகர்ஷி சொல்ற, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ற, இது எல்லாரும் நாம அவசியம் கவனிக்க வேண்டியது. ஏ அசூயான்ற அஹிம்சமான விவர்ஜிதாம் நதேஷாம் சத்யசீலானாம் ஆசிஷோ விபலாகிருதாம். எப்பேற்பட்ட பாகவதர்கள்லாம் பெருமாளோட பக்தியோடு கூட அசூய இல்லாமல் பொய் சொல்றதுன்றது இல்லாமல் தம்பத்துக்காக டம்பத்துக்காக காரியம் பண்ணாமல் இன்னொருத்தரிடத்துல பொறாமை இல்லாமல் அஹிம்சைய பின்பற்றி கொண்டு ஹிம்ச பிறரை துன்புறுத்தாமல் தான் தான்னு ஒரு அகங்காரத்தோட இல்லாமல் இருந்து கொண்டு சத்திய வாக்கு எப்பவும் சத்தியமான வார்த்தைகளையே சொல்லின்றிருக்கவாளாக யார் இருந்திருக்காளோ அப்பேற்பட்ட மகான்களுடைய ஆசீர்வாதம் எந்த ஒரு சமயத்திலையும் வீணாக போறதில்லை. ஏசூயான் ததம் ஹிம்சாமான விவர்ஜிதாம் நதேஷாம் சத்யசீலானாம் ஆசிஷோ விபலாகிருதாஹ. இப்படிப்பட்ட மகான் அங்க இருக்கிற பிராமணோத்தமர்கள் பாகவதோத்தமர்களை கூட்டி இந்த குழந்தைய நீங்க ஆசீர்வாதம் பண்ணோம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணோம் ஆசீர்வாதம் பண்ணோம்னு அங்க யசோதா பிராட்டி முதலானவர்கள்லாம் கேட்கிறாளாம், எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாளாம். அதுக்கான பிற்பாடு இது பாலகமான சாமர்த்திய உபாகிருத்தை ஜலைஹி பவித்தௌஷதிபிஹி அபிஷிக்க த்விஜோத்தமைஹின்னு இது மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ஜலத்தை ஜபிச்சு அந்த தீர்த்தம் ரிக்வேத சாம மந்திரங்களால சொல்லி ஜபிச்சு அந்த தீர்த்தத்தால புரோக்ஷணம் பண்றாளாம் அந்த குழந்தைக்கு. அது பண்ண உடனே அதுக்கு ஸ்வஸ்தி வாசனம் சொல்லி சொன்ன உடனே அப்புறம்தான் இவாளுக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படுறதுதான். இதெல்லாம் எல்லாமே எல்லா வைத்தியமுமே விஸ்வாசத்துலதான் இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. நினைச்சு பார்த்தோம்னு நான் நான்லாம் சின்ன பையனா இருக்கே நாவல் பாக்கத்துல உடனே எல்லாம் வைத்தியத்துக்கு எல்லாம் யாருமே போக மாட்டோம், எந்த ஜுரம் வந்தாலும் எல்லாருக்கும் தான் ஜுரம் வரும் எல்லாருக்கும் தான் இது வரும், ரொம்ப ஜுரம் வந்துட்டு குழந்தைக்கு கஷ்டமா இருக்கு ஜுரமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பக்கத்தாத்துல சுவாமி எழுந்தருளியிருப்பேன் ரஜினிமாத்திர சுவாமி அவர்கிட்ட போய் பிரார்த்திப்பா, இந்த குழந்தைக்கு ரொம்ப ஜலமா இருக்கு, என்ன பண்றதுன்னு சகஸ்ரநாமத்தை ஜபிச்சு அந்த தீர்த்தத்தை கொடுத்து அதை புரோக்ஷணம் பண்ணுவேன் குழந்தைக்கு. அந்த குழந்தை ஆக்சிங் பண்ணா புரோக்ஷணம் பண்ணுவேன், அந்த தீர்த்தத்தை சாப்பிட சொல்லுவேன், ஜபம் பண்ணுவேன். எல்லாம் விசுவாசம் தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தானே குழந்தை நாளைக்காத்தான் அடுத்த வேலை பார்த்து போனா அதுவே போடு தத்தி தத்தி அவாத்துக்கே ஓடி போயிடும், அந்த சுவாமி காலையே பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கால விசேஷத்துல நடந்து நமக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுனாலதான் எதுவுமே நடைபெறல. வசதா விசுவாசம் இருந்ததுன்னாக்க அது அது வரத்தே சரீரே ஜத்தரி பூத்தே வியாதி கிரஸ்தே கழிவரே ஔஷதன் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிகின்னு பெருமாள் தான் வைத்தியராக இருந்துருக்கே. நாம் சாப்பிடுற மருந்தெல்லாம் கங்காஜலம் தான் மருந்துன்னு நினைச்சிட்டு நாம சாப்பிட்டோம்னாக்கா கண்டிப்பா எல்லாமே குணமாயிடும். இவாளுக்கெல்லாம் பிராமணாளிடத்துல ஒரு பெரிய விசுவாசம். இப்படிப்பட்ட சத்தியவாக்காக இருந்துருக்கிற பிராமணாளுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாததில்ல. இவாளுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் இந்த குழந்தைய பிராமணாளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சு அந்த யசோதா பிராட்டி குழந்தைய அணைச்சிண்டு உள்ள அழைச்சிட்டு போனா என்பதாக சொல்ற இப்படிப்பட்ட அற்புதமான சகடாசுர வதத்தை நாம இன்னைய தினத்துல பார்த்தோம். இப்படி கிருஷ்ண சேஷ்டிதங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவோ இருந்துட்டு இருக்கு. இந்த சகடாசுர வத வர்ணனம்ன்றது இன்னைக்கு பார்க்கச்சு. இது மூலமாக நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னென்ன, பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் வாஸ்தவம்தான், அது பாகவத அனுகிரகத்து மூலமாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும், பெருமாளுக்கும் ஒப்பா இருந்துட்டு இருக்கும். இப்படி பாகவதாளுடைய அனுகிரகம் எப்பவுமே வீணா போகாது என்பதும் நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி பகவத் பாகவதாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஸ்டிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.